எப்ப கேட்பேன், போட பொட்டோட எப்ப பாப்பேன், என் மேல சாமிட்ட சாபம் ஆத்தாடி எப்ப இது தீரும், அம்மாடி உன் பேச்ச எப்ப கேட்பேன், போட பொட்டோட எப்ப பாப்பேன். அண்ணன் தந்த சீர் என்ன ஊர் பேசுது, மன்னிப்பு நான் கேட்க நா கூசுது, தண்ணீர் வத்த வத்த மீன் வரும், கண்ணீர் வத்த வத்த ஞானம் வரும், ஓ பாதத்தில கண்ணீர் விட்டா பாவம் தீரும், அம்மாடி உன் பேச்ச எப்ப கேட்பேன், பூவோட பொட்டோட எப்ப பாப்பேன். எட்டி பழம் ஊரோடு சேராதம்மா, எம்பாட்ட தெய்வங்கள் கேட்காதம்மா, தாய்ப்பால கேட்டு கூட அழுததுமில்ல, இப்போது ஒன்ன எண்ணி அழுதே மெல்ல, எம்போல அண்ணன் இங்கே யாரும் இல்ல, அம்மாடி உன் பேச்ச எப்ப கேட்பேன், பூவோட பொட்டோட எப்ப பாப்பேன், என் மேல சாமிட்ட சாபம் தாடி எப்ப இது தீரும், அம்மாடி உன் பேச்ச எப்ப கேட்பேன், பூவோட பொட்டோட எப்ப பாப்பேன்.